శ్రీమాన్వేంకటనావతార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్వాం సదాహరి అసద్భుమంతాయ. ఇదో ఏమైనా ఒక ఉదాహరణకు కొండు இந்த தலப்பதத்தை நிரூபிக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், சாதாரணமான விஷயம்தான். எப்படின்னு பொதுவாக ஒரு தகப்பனார் இருக்க, அந்த தகப்பனாருக்கு நிறைய புத்திரால் இருக்கா, இவன் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்க. இந்த சொத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக கொடுத்த மாதிரி ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே பிரிச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் கணக்க தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவன் தரமாட்டான் முதல்ல. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவா, அந்த தகப்பனார்கிட்ட அபராத க்ஷமனம் பார்த்து, அபராத க்ஷமம் பிரார்த்திச்சிருந்தாக்கா அவ பண்ண தவறுக்கு, அப்போ இந்த ராஜா ராஜாவோ அல்லது இந்த பிதாவோ அவன் என்ன பண்ணுவான், தன் குழந்தைகளை மன்னிச்சு அதுகளுக்கு தன்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுப்பான். இது லோகத்துல போயிருக்கு. அந்த மாதிரியே இங்க கூட பிரமாங்க, இந்த பிரமாவுக்கு நாம எல்லாரும் புத்திராள், நம்ம எல்லாரும் புத்திராள் தான். அதனால ஏன்னா ஆத்மா இருக்க புள்ளிங்கம், ஸ்திரீகளோ புருஷாலோ எல்லாருமே ஆத்மாக்கள் தான். ஏதோ நம்முடைய பிராரப்தத்தினால புண்ணிய பாப ரூப கர்மவசத்தினால ஒருத்தர் ஸ்திரீயா பிறக்கிறார், ஒருத்தர் புருஷாலா பிறக்கிறார். ஆனால் ஆத்மாங்கிறது புள்ளிங்கமா இருக்கு. அதனாலதான் பரணியாஸ்திரம் பாருங்க, அஸ்ய சேதனஸ்ய அஸ்ய ஆத்மனஹா அப்படிதான் சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு புருஷலிங்கத்துல புள்ளிங்கத்துலதான் ஆண்பால் சப்தத்தை கொண்டுதான் சரணாகதி பண்ணி வைக்கிறா ஆச்சாரியார். இப்படிதான் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா ஆச்சாரியாலுமே அப்படிதான் பண்றோம். அதனால எல்லாமே புத்திராள் மாதிரி தான் பெருமாக்கினாங்க எல்லாரும். அதனாலதான் அங்க போன புருஷால் ஸ்திரீலாம் பிரிவு கிடையாது. மோஷத்தை செய்ய ஆத்மஸ்வரூபத்துக்கு போய் புருஷன் ஸ்திரீலாம் வேண்டாம். எல்லாருமே என்ன அனுபவிக்க போறோம், எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறதுல ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அனுபவிக்கிறோம். நாங்க திருமையில் இருக்கணும்னுட்டு அவசியம் இல்லை. ஆத்மப்பட்ட முத்தனுக்கு இல்லா போனா வேண்டாம். நாலாத்தியாய நாலாம் பாதத்துல சங்கல்பிச்சா உண்டு, சங்கல்பிக்கலன்னு இல்லை. அதனால சரியில் இருக்கணும், இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நியதி இல்லை. ஏன்னா ஆத்ம ஞானத்தினாலேயே திருமால நாம அனுபவிக்கலாம், ஆத்மஸ்வரூபமே அனுபவிக்கலாம். அதனால எல்லாரும் நம்ம புத்திராளாக எம்பெருமானுக்கு, இந்த எம்பெருமான் என்ன பண்றோம் அப்படின்னா நாம என்ன பண்றோம், நாம எப்படி பழகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். நாம ஒழுங்கா நம்மளுடைய கடமைகளை பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். இன்னைக்குதான் உபவாச தியாகம் சொல்லிட்டு இருந்தேன், நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். ரெண்டு கோஷ்டிகள் கீதா பாஷ்யம் அங்க பெருமாள் சொல்றாரு, நான் யாரு தெரியுமா, நானும் சர்வஜன், நான் அங்க இருக்கிறவன் பரமபுரத்துல. இந்த ஜனங்களுக்கோசரம் நான் இறங்கி வந்திருக்கேன், இவாளுக்கோசரம், இவாளெல்லாம் ரட்சிக்கணும். அதுக்கோசரம் நான் வந்து இந்த உடம்ப மானுக உடம்பு எடுத்துட்டு இருக்கேன். சஜாத்தியமான உடம்பு தான், மனுஷ உடம்பே இல்லை. நம்ம உடம்புலாம் எப்படிப்பட்டது, புண்ணியபாக ரூப கர்மவசமானது, அதனால இது அழுக்குடம்பு தான். ஆனால் எம்பெருமானுடைய திருமையினையோ அப்ராகிரகம், இந்த உடம்பு எடுத்துன்னு வந்திருக்கு. அந்த எடுத்துன்னு வச்ச கூட எங்கிட்ட என்னென்ன தெரியுமா இருக்கு, அபாரமான கருணை இருக்கு, எல்லையற்ற கருணை, எல்லையற்ற இது சௌசல்யம், எல்லையற்ற வாத்சல்யம், எல்லையற்ற அவதாரியம் நாடு இருக்கு. அங்க வாக்கியம் அபார காரூன் அவதாரிய சௌசீரிய வாத்சல்ய அப்படின்ட்டு இருக்கு. பெருமானுக்கு அத்தனை இருக்கு, எல்லாமே அபாரமானது. அபார காரண்யம், அபார ஔதாரியம், அபார சௌசல்யம், அபார வாத்சல்யம், எல்லையற்றது. அப்படி நான் புறக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? என்ன பார்த்தாக்கா மற்றவர் வந்து பதினொன்று பாக்குறாங்க. மனுஷாலேயே நானும் ஒத்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். என் உடம்பு மனுஷ உடம்பு எதுக்கு அது? நான் உங்களோட சேர்ந்து ஒன்னா இருந்து என்னை எல்லாரும் ஆசிரியக்கிட்டுமே அப்படின்னு நான் அவதரிச்சிருக்கேன். மனப்பறிப்போடு அழுக்கமாக சாதியில் தான் எனக்கு வேண்டியிருக்கொண்டு தான் தான் சீற்றத்தனையும் பிடிக்கும் உணத்துவாய் முடிவாளையுடன் நப்பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு இனியார் நிகழ் நீனத்தே. ஆரம்பத்துல நம்மாழ்வார் சாய்க்கிறார், மனப்பறிப்போடு அழுக்கு மாறுற சாதியில் தான் பிறந்து மானோட மனுஷ ஜாதியில பிறந்திருக்கேன். மனுஷனா பிறக்கல, மனுஷ ரூபம் எனக்கு அவ்வளவுதான். அது சஜாத்தியமான ரூபம் இருக்கு, அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். வஸ்துதா நான் மனுஷனே நினைச்சுன்றாங்க. ஏன்னா தனக்கு வேண்டியிருக்கொண்டு நமக்கு இந்த ஜீவராசிகளாம் எப்படி ரட்சிக்கணுமோ, அவளோட பாபம் அவளுடைய பாபங்கள் எல்லாம் எப்படி போக்கணுமோ அதனால நான் பிறக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவன் எப்படி பாக்குறா தெரியுமோ என்ன? மனுஷனா போகிறதுனால நான் மனுஷன் நினைச்சு விட்டான். பத்தோட ஒண்ணு பயணம்னா பாக்குறதுனால என்கிட்ட நெருங்கி வர மாட்டேங்கிறா, என்கிட்ட சேமிக்க மாட்டேங்கிறா, ஏற்கனவே சொல்றதுனா அதனால இவன் இப்படி இருக்காளே அப்படின்னு கஷ்டப்படுறமா. அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரம் இப்படி இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒழுங்கா பெருமாளை அண்டி போறது இல்லை, பெருமாளை சார்ந்து இருக்கிறது இல்லை, பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டே இருக்கிறது இல்லை. நான் சுவாமியோட காலட்சேபம் பண்ண காலத்துல சுவாமி சாஸ்திரி என் காதல் அறுபடியா விழுந்தது. ஏன்னா எனக்கு காது கேட்காது, பணம் கிடையாது, ஹியரிங் கிடையாது. ஆனால் அதெல்லாம் காரணம் எனக்கு தெரிய பாக்கியம் கிடைச்சது சுவாமியினுடைய திருவடியை பிடிச்சு விடுறது, அல்லது அவர் திருத்தணமாத சமயத்துல பக்கத்தில் இருக்க வேண்டியது, அவருடைய வஸ்திரங்கள்லாம் துவைக்க வேண்டியது. இதுதான் இதற்காரணம் எனக்கு தெரிய சுரூபமே இல்லை. அப்படி பண்ணினதெல்லாம் அந்த அனுகூலம் தான் நம்ம கிட்ட இருந்தது எல்லாமே. அதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறது ஏன் கூட சொன்னேன். அதனால இந்த ஞானம் இதெல்லாம் இருக்க போறோம் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? பக்தியினாலதான் வறுமையை தவிர்த்து எனக்கு மூளை அவ்வளவு இருக்க வேண்டியது இல்லை, மூளை இருக்க வேண்டியது இல்லை. பக்தி தான், அந்த பக்தி தான் பிரதானம். அது ஆச்சாரியாளா இருந்தாலும் சரி, திருமாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவ்வளவு தூரம் நல்ல எண்ணம் வந்து இந்த மாதிரி கந்தங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு தோன்றது கூட உங்க ஆச்சாரியாள்கிட்ட நீங்க பக்தியோட இருக்கீங்களோ, உங்களுடைய திருமாவிட்டு இருக்கிற பக்தி அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து உங்களது மாதிரி கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறதுக்கு நல்லா தூண்டி விடுறது. எத்தனை கிரந்தங்கள் ஒரு பக்கம் திருவாட்சி சேவிக்கிறார், திருவாட்சி சேவிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த சாராவளி தத்துவம் சாக்கலாபம், அதே மாதிரி கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் ரசாரம், எத்தனையோ கிரந்தங்கள், எவ்வளவோ உபன்யாசங்கள், இது அத்தனையும் சேவிக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல சிந்தனை இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆச்சாரியாள்கிட்ட இருக்கிற பக்தி, திருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அகம்பிதமான பக்தி விசுவாசம், இதெல்லாம் தான் ஒன்னா சேர்ந்து நம்மளை கொண்டு வருது. ஆனா திருமால் கஷ்டப்படுறாரு. எல்லாருக்கும் அப்படி புத்தி வரலையே, நம்ம இவ்வளவு அவதாரம் எடுத்தமே என்னை யாரும் சேவிக்க மாட்டேன்றா. சேர்க்கணும்னு யாருக்கு? அவருக்கு என்ன அதனால புண்ணியம்? நம்ம சேர்த்ததுனாலே அவருக்கு அனுகூலம் வரப்போறது இல்லை, அவரை ரசத்தினாலே அவருக்கு பிரதிகூலம் வரப்போறது இல்லை. ஆனா அப்படி நம்ம சேவிச்சோம்னாக்கா நமக்கு நல்ல கதி வரும். அதுக்கோசரம் பெருமாள் பாக்குற, அதுக்கோசரம் தான் நான் அனுசரிக்கிறேன், அதுக்கோசரம் தான் நான் மனுஷ ஜென்மா எடுத்து வந்தேன். அப்படி இருக்கச்ச என்னை யாருமே ஆசிரியக்கலையே, அப்படி ஆசிரியக்காதனால அவன் எல்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்ற. இப்படி கஷ்டப்படுறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா பெருமாள் விலகி போற, பெருமாள் விலகி போனா இப்போ நமக்கு சிக்ஷை அதிகமாகும், நமக்கு தண்டனை அதிகமாச்சுன்னாக்கா திரும்ப திரும்ப சம்சாரத்துல மாற்றி முழிப்போம். அந்த மாதிரி சம்சாரத்துல மாற்றி நம்ம முழிக்கவே கூடாது. எப்பொழுதுமே நாம இப்படி இருக்கணும், எம்பெருமான் கிட்ட பக்தியோட இருக்கணும். பக்தின்றது காரிய பக்தி, சாதன பக்தி, அங்க பக்தி, எத்தனையோ விதங்கள் இருக்கு. பொதுவா பக்தி, இவரோட போயிட்டு இருக்க ஒருத்தன் இவர் ஆன்றான், நாராயணான்றான், கை கூப்பிடறான், ஏதோ பண்றான், இது ஒரு பக்தி. அதே மாதிரி பிரம்மாவுடைய நாம சங்கீர்த்தனங்கள்லாம் கேட்கலாம், காதால் கேட்கலாம், வாயால் கையால் அர்ச்சனை பண்றான், இதெல்லாம் இருக்கு. சிரவணம் கீர்த்தனம் விட்டோகோ இதெல்லாம் சொல்ற பாருங்க. இத மாதிரி இருக்கக்கூடிய நாராயண பக்தி எத்தனையோ பேதங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றா பிடிங்கோ, ஒவ்வொன்றா பிடிச்சிருந்து மேல மேல மேல மேல வாங்கும். இந்த மாதிரி முடியும், நம்மளால முடியும், இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணினாதான் பெருமாள் என்ன பண்றான் தெரியுமோ, சந்தோஷமா நம்மளை அனுபவிக்கிறான். நம்ம பண்ண தோஷங்களுக்கெல்லாம் எம்பெருமான் அகத்தியான கிருத்தியான அர்ஜுனத்தினை க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்திஹர பிரபோ, பிரணதார்த்திஹரா அப்படிங்கிற பிரபோன்ற பிரபோ நீ பலப்பிரதன், பிரணதார்த்திஹரன் பிரணதன், பிரணதாக்க பெருமாள் சேவிக்கிறவா, பக்தி பண்றவா, பிரபத்தி பண்றவா, அவா அவளுடைய ஆஸ்தி அவளுடைய துக்கங்கள் அதெல்லாம் ஹரதி அத்தனை அறுத்து தள்ளிடுறான், எல்லாத்தையும் போக்குடிச்சிடலாம். அப்படிப்பட்டவன் அவன் எல்லாத்தையும் க்ஷமிச்சுடுவோம், எங்களுக்கு நல்லதை வந்துடும், நாங்க உங்க சேவிக்கிறத எதிர்பார்த்துறோம், என்னத்துக்கு கோயிலுக்கு வரோம், நாங்க கை கூப்பிடுறோம், தூரத்துல இருந்தாலும் சரி பக்கத்துல இருந்தாலும் சரி, ஆனா உன் கடாட்சம் எங்க பேர்ல படணும். இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னாக்க அவன் திருப்தன் ஆயிடுறான், அவன் திருப்தன் ஆயிட்டான்னாக்க நம்ம பண்ற பாபங்கள்லாம் போயிடுறது. பாபங்கள் போயிட்டாக்கா நமக்கு வர்றதெல்லாம் என்ன, புண்ணியம் வராது, புண்ணியமும் பாபம் தான். அனுகிரகம் பெருமாளுடைய பிரசாதம் கிடைக்கிறது, அந்த அனுகிரகம் இருக்கே மனசுல பிரசன்னா போய் நம்ம அனுகிரகிக்கிறவர்கள் பெருமான், அது நமக்கு மோட்ச பரியந்தம் கொண்டு போய் கொடுக்கிறது. இதெல்லாம் முடியுமா சம்சாரியாச்சு அப்படின்னு, முடியும், நிச்சயமா முடியும். இதெல்லாம் ஒரு இதுதான் காலகட்டம் தான். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசைப்படும், ஒரு 8 வயசு 10 வயசு ஆறுது அது எதை பார்த்தாலும் சாப்பிடணுன்றது கொஞ்சம் குறையுது. 20 வயசு ஆச்சு ஒரு விவேக பத்தி வருது, 40-50 வயசு ஆச்சு அந்த சாப்பிடுறதுல கூட எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அத்தியாசமாக அத்தியாசமாக நமக்கு ஒரு அழுப்பு தட்டுறது. இன்னைக்கு நான் மத்தியான கீதா பாஷங்கள் இருந்தேன், அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், இந்த கர்மயோகம் பக்தி யோகம்லாம் சொல்றோம், இதெல்லாம் எப்படி வரும். கர்மயோகம்னு என்ன அர்த்தம், பலாபிஷம் தெரிகிறோம், கர்ம நீ வாதிக்காரஸ்தே மாப்பிடையுக்கு தாச்சினேன் 2வது அத்தியாயத்தில் பாய்க்கிற, நான் வேற எதுக்கும் சொல்லியிருந்தேன், கர்மத்தான் நமக்கு அதிகாரம். அதுல கூட எப்படி, நான் கர்த்தாவல்லன், எம்பெருமான் என்னுடைய பூர்வஜன்ம கர்மாக்களை அனுசரிச்சு அதுக்கு வேண்டிய உடம்பு கொடுத்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால் வந்து உடம்பு வச்சுட்டு இருக்கோம். அதனால சத்துவம் ரஜம் குணங்கள் 3 நிசர குணங்கள், அந்த குணங்களை வச்சுட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறான், நம்மளை கர்மராக பண்ணி வைக்கிறான். அப்படி அந்த எண்ணத்துல பல சிந்தனையே இல்லாம நான் கர்த்தாவல்லன், என் பெருமானையும் என்னை பண்ணி வைக்கிறான், என் சிதறி பண்ணுறது, அந்த சிந்தனையில பண்ணுங்க. அது எப்படி முடியும்ன்ற, முடியும் அது சொல்ற சுவாமி சாஸ்திர சிந்தரிக கீதா பாஷ்யம் எல்லாத்தையும் சொல்ற. எப்படி சொல்றேன்னா, நம்ம புறக்க சேவை புறக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம போற பர்யந்தம் எப்பொழுதும் ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டே இருக்கும், ஏதோ ஒரு கர்மம் பண்றோம். அந்த கர்மான்னு பாருங்கோ, கை சும்மா இருக்காது, கால் கண்ணு சும்மா இருக்காது, காது சும்மா இருக்காது, கால் சும்மா இருக்காது, மனசும் சும்மாவே இருக்காது. கை அப்படி கை கூப்பிட்டே இருக்கும், எவ்வளவு நாளைக்கு கூப்பிடுங்கோ, எவ்வளவு நாளைக்கு கூப்ப முடியும். நம்ம பாசுரம் பாசுரம் பாடுறோம், அருள் தரும் மாறன தேசிகனே எங்கள் துத்துள் தேவே ஒரு கவிதார்க்கிக சிங்கமே வாலியர் வாழ்வர். அப்புறம் இருவையும் கூப்பி வைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய், நான் கொர்க்கியில பார்த்துட்டேன் எத்தனை பேர் அந்த பாதம் சொல்றா, ஒத்தரோட கையை கூப்பிட்டேங்கிறார், இருவையும் கூப்பி வைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய், ரெண்டு கையும் கூப்பி தேசிகனே எங்களுடைய விஜயாபனம் நீ கேளு அப்படின்னு சொல்லணும்ன்ற எங்க குமார வரது தேசிகன். ஆனா யாரும் கை கூப்ப மாட்டேன்றாரு, யாராலையும் முடியவே மாட்டேன், கஷ்டமா இருக்கு கை கூப்பிடுறது. ஆச்சரியம் இல்லையா, கை கூப்பிடுறதுன்றது எவ்வளவு விசேஷம். அதனால அஞ்சலி கைப்பிடுவோம், அவ்வளவு வசந்தது. அதனால இந்த கை கூப்பிடுறதுன்றது நமக்கு பரம பாக்கியம். எப்பொழுதும் கை கூப்பிட்டு இல்லையே, கை ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கு. அதனால பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இறப்பது பர்யந்தம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு கர்மாவை நடத்திச்சு. அந்த கர்மா கூட எப்படி இருந்தது, ஒரு கொஞ்ச நாளில அந்த கர்மா கொடுக்கும், அதுக்கப்புறம் அடுத்த கர்மா அடுத்த கர்மா. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதோ ஒண்ணு அவர் சாய்க்கிறார், சாப்பிடுவோம் திகட்ட வரைக்கும்னா திகச்சுட்டுன்னா போறோம் போறோம் போற போறோம் அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சாப்பிடுறது, எல்லாமே மாறி மாறி மாறி கர்மாவை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் அத்தியாசம். இந்த பழக்கத்தினாலதான் நாம வந்து என்ன பண்றோம்னாக்க கர்மயோகத்துல போறோம். முதல்ல போட்டு லௌகிக கர்மா, அதுக்கப்புறம் வைதிக கர்மா. இந்த வைதிக கர்மா முடிஞ்சது என்ன, வைதிக கர்மா எப்படி வரும், பழத்துக்கோசரம் வைதிக கர்மா வரும். இந்த பழம் வேணும், அந்த பழம் வேணும் பண்ணுவோம். கொஞ்ச காலத்துல அந்த பழத்துல கூட நமக்கு ஒரு அழுப்பு வந்துடும். இப்ப பாருது திருப்பி திருப்பி இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், எவ்வளவு நல்லா நிற்கிறது, அதெல்லாம் அழுத்து போயிடும். ஒரு காலகட்டம் வரைச்ச பலமே வேண்டாம், நமக்கே அழுத்து போய் பெருமாள் இருக்கானே அவனுக்கே பண்ணலாமே, அவனுக்கே பண்ணலாமே. நான் 27 வயதுல கல்யாணம் அப்போ ஏதாவது புஷ்பத்தை பார்த்தாக்கா என் ஆம்பியாளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசரம். 28-29 வயது எனக்கு பொண்ணு பிறந்தா, பிறந்த ஒரு வயசு ஆன உடனே எந்த புஷ்பம் வாங்கினாலும் என் பொண்ணு குடிச்சிடணும். அத இப்படிதான் சிந்தனை வந்தது. இப்ப எல்லாம் புஷ்பத்தை பார்த்தாக்கா திருமணக்கு சாப்பிடாமின்னு தோன்றது. ஏன் அடுத்து போயிடுச்சு, என்ன கிரகணி என்ன குழந்தை அவ வாங்கிக்கிட்டோம், நம்ம புஷ்பத்தை வாங்கிட்டாக்கா திருமணம் சமர்ப்பிக்கலாம், பழத்தை வாங்கினா திருமணம் சமர்ப்பிக்கலாம். இந்த இந்த எண்ணம் தான் தோன்றது. அதனால நாம என்ன கர்மாவை நட்டிச்சாலும் சரி, அந்த கர்ம வார்த்தையே சந்திக்கணும். அது ஒரு காலகட்டத்துல வந்துடுறது. வந்துட்டாக்க அப்பதான் தோணும், நமக்கு பழத்தை பத்தி சிந்தனை வேண்டாம், எம்பெருமான் பார்த்துத்தான், எம்பெருமானே நமக்கு வேண்டிய அனுகிரகத்தை பண்ணுவான். அதனால நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அந்த சிந்தனையில போங்கோ. அப்படி பண்ணாக்கா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் எந்திரமான் கொடுத்துடுவான். இதுதான் திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தி. அதாவது ஒரு ராஜா இருக்கும், அந்த ராஜாவுடைய பசங்க அவளுக்கெல்லாம் அவளுடைய ருசிகரமா தான். ஒரு தாயா இருக்க முன்னவன் 4 குழந்தைகள் இருக்கு, உனதுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், உனதுக்கு காரமே பிடிக்காது, இன்னொன்றுக்கு திட்டமா இருக்கணும், இன்னொன்றுக்கு திட்டத்தை போட்டு இருக்கணும், 4 குழந்தைக்கு ஏத்த மாதிரி அழகே தலை சொல்லி போடுற ஒரு தாயார். அந்த மாதிரி எந்திரமான் என்ன பண்றாங்க, அந்தந்த பிள்ளைகள் அதாவது நம்ம மாதிரி இருக்குவாங்க, அவன் வாழ்க்கை எத்தனையோ பழம் வாங்கிச்சு இருக்கு, எனக்கு ஏதோ பழம் வாங்கிச்சு, உனக்கு ஏதோ பழம் வாங்கிச்சு. ஞானிகளா இருந்தா கூட சரி, அவ என்ன பண்றாங்கக்கா அல்ப விஷயத்துல வந்துடுறா, அல்ப விஷயத்துல வந்துடுறா. என்ன இந்த பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் நம்ம அப்படி படிச்சிடும். ஆதிபர்தர் அது மாதிரிதான் வந்துட்டார், ஒரு மானை பார்த்துட்டு அந்த மான் சிந்தையாவே எந்த போய் சேர்ந்தார், அடுத்த ஜென்மா மானா பிறந்தார். அதையே நினைச்சிருந்தானா அந்த யோகம் பத்தி ஒருத்தருடைய மகிமை ஞாபகம், அந்த பூர்வ ஜென்ம மகிமை, அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருக்க என்ன பண்ண, சீக்கிரம் மான் ஜென்மம் போச்சு, அதுக்கப்புறம் ஜனபர்தர் ஆரம்பிச்சு பெரிய யோகி. ஆனா அவன் மனசு இப்படி போயிடுச்சு, சௌகரி மகா தபஸ்வி, கடைசியில போய் மீன்களை பார்த்துட்டு தானும் கல்யாணம் பண்ணிக்கணும், 50 பொண்ணு ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிட்டு 200 குழந்தைகளுக்கு சென்ற, 200 குழந்தைகளுக்கு சென்று குழந்தைதான் புத்தி அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா நமஸ்காரம். நமக்கு வந்து எப்ப தோணும், கிழவிலை இல்லை கிழவுதன் முன்னம் வடவிலை மாவையோன் நறிய கோயில் அப்படிங்கிற அழுவார். அதாவது கிழவிலை இளமை கிழவுதன் முன்னம் எவ்வளவு எவ்வளவுத்துல எப்ப இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுங்க. இளமையில உடம்புல பலம் இருக்கும், மனசுல தெம்பு நிறைய இருக்கும், அனுபவம் இல்லாட்டாலும் பெரிய அனுபவத்தை சொல்லி கொடுப்பார். அந்த சமயத்துல நீங்க பிரவர்த்திச்சா உங்க ஆச்சாரியால் ஞானத்தை கொடுத்திருக்காளே. நான் கொஞ்சம் சொன்னேன், சுவாமிகளுடைய வார்த்தை காலசேவம் கேட்டுட்டேன், இப்பெல்லாம் ஞானம் எல்லாம் கிடையாது, ஒன்றும் தெரியாத ஒரு இடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனால் சுவாமியுடைய திருவடி திருவேணி அந்த சம்பந்தம் அதோட பலன் தான் அந்த கருணை. சுவாமி போட்டோவை பார்த்தோம்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த சம்பந்தம் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஏதோ உங்க முன்னாடி ஏதாவது நல்லா பேச முடியறது. இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண அனுகிரகம். நம்ம நல்ல வழியில போனாக்கா தானா வரும், தானா வரும். நான் கஷ்டப்பட வேண்டாம், அவகிட்ட படிச்சிருக்கணும், பெருமாள்கிட்ட படிச்சிருக்கணும். அதனால நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு பண்ணி கொடுக்கிறான். எப்படியானால் ஒரு ராஜா, ஒரு சம்ராட், ஒரு சம்ராட் என்ன பண்ணுவான், நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி நமக்கு அனுபவிப்பான், கிடக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிமார்களுக்கு, சேனைகளுக்கு, சைன்யத்தில் இருக்கிற சேனாபதிகளுக்கு. அது மாதிரி ராஜபடால் சாதாரண மனுஷியால் எல்லாரும் அவனுக்கு ஒண்ணுதானே, எல்லாருக்கும் என்ன ஒரே ஒரு விசேஷம், அவன் ஒழுங்கா நடந்துட்டான்னாக்கா, ஒழுங்கா நடந்துட்டாக்கா அந்த ராஜா அவனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான். அவன் கணக்க விபரீதமா நடந்துட்டான்னாக்கா அவளுக்கு சிக்ஷை பண்ணிடுவான். இதுதான் லோகத்துல ஒரு ராஜா கிட்ட நம்ம அனுகூலமா இருந்தா அவன் பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான் தன்னுடைய சைனிக்காரர். அதே அவன் தவறா பண்ணினான்னாக்கா உடனே சிக்ஷிக்கிறதுக்கும் தயங்க மாட்டான். அந்த மாதிரிதான் எம்பெருமான். நாமும் நிறைய தப்பு பண்றோம், அந்த தப்பு பண்றது தப்பு இல்லைனாக்கா நம்ம கர்மாதான் நம்மளை பண்ண வைக்கிறது, கர்மாதான் பண்ண வைக்கிறது, கர்மா பண்ண வைக்கச்ச அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், அதையும் மீண்டும் நம்ம ரொம்ப வரணும். அப்போ பெருமாள் ஆசிரியோம், பெருமாள் அபராதம் நித்தியப்படி திருமணம் பார்க்கிற எல்லாருக்குமே உண்டது. நித்தியப்படி எழுந்து காத்தால் எழுந்து உடனே சரணாகதி கத்தியத்தை சொல்லுங்கோம், சங்கரகமா சொல்லுங்கோம், அல்லது ரவீந்திர மோட்சத்து ஸ்லோகத்தை சொல்லுங்கோம், தெளிவா சொல்லியிருக்கா ஆராதனம் நினைச்சா சொல்லுங்கோம், கடைசி பட்சம் ஞாச தசகம் சொல்லுங்கோ, அதுவும் முடியலையா மாம்பதீங்கன்னு சொல்லுங்கோ, நசியான் அகிஞ்சனம் சொல்லுங்கோ, அகத்தியான சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னாக்கா பெருமாள் பரிபூர்ணமா அனுபவிச்சிருவான். அந்த அனுகிரகம் நமக்கு தேவை. அதனால ஒரு ராஜா நம்ம தப்பு பண்ணா நம்மள அவன் சிக்ஷிப்பான், அதே நம்ம நல்லது பண்ணாக்கா அவன் நம்மள. லோகத்தில் இருக்கிற ராஜாவே இப்படி, ராஜாவுக்கு அது பிராகிருதமான புத்தி உண்டு, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சில நேரத்தில் தப்பு இல்லாம பண்றதுக்கு கொஞ்சம் நியாயத்தை விட்டு முரட்டுத்தனம். ஆனால் அவனுக்கு அனுகிரக சுரூபம் இருக்கு, நிகரான்ற அவன் ஏறிட்டதுதான். இது வந்து திட்டத்துக்கு போகும் அனுகிரகன்றது அவனுக்கு சுபாவமே, நம்ம அனுகிரகிறதா அவனுக்கு, நம்ம நிகரம் பண்றதுல அவனுக்கு துணி கூட இஷ்டம் கிடையாது, நிகரம் பண்ணவே அவனுக்கு பிடிக்காதான், அது ஏற்றுகின்றது. நிறைய பேர் சொல்றோம் ஒரு குழந்தை படிச்சதுனாக்க ஒண்ணு பிறகு பாருன்ட்டு ஓங்கி அடிக்க போறோம், கொஞ்சம் கோரமா வச்சுக்கிறோம், குழந்தை பயப்படும். ஆனா நம்ம கொண்டுடுவோமா, வெட்டி போட்டுருவோமா அந்த குழந்தைன்னு, நம்ம எப்படி நம்ம கொண்டாடுவோம். தபஸ் பண்ணி பெற்ற குழந்தைகள் மாத்திரம் இருக்கிற குழந்தைகள் எல்லாரும், அந்த குழந்தை தப்பு பண்ணாலும் என் தபஸ் பண்ண குழந்தைகளாது, அது கெடுதல் பண்ணாலும் அது வந்து நம்ம தவறாத நடந்துட்டாலும் நல்லது பண்ணாலும் தபஸ் பண்ண குழந்தைதான் அது சந்தேகமே இல்லை. அப்படிதான் நம்ம எல்லாரும் குழந்தைகளை பார்த்துப்போம். வேதியில் சொல்றதா இருக்கிற சாண்டியில் சிந்தனை, ஆனா அதில் சுதங்கேகி புருஷன் பகவான் அபிநந்ததி. நீங்க உங்களுக்கு நான் வரேன், உங்களுக்கு வந்துட்டு உங்களை கொண்டாடுன உங்க குழந்தைய கண்ணாமன்னு நிசாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்காத்துல வந்து என் குழந்தைகள் ஏரியா அப்படின்னு கோச்சுக்கின்ற இல்லையோ. ஆனா அதற்கு சுதம் ஒரு கிரகஸ்தனுடைய பிள்ளையை வச்சுட்டு அந்த கிரகஸ்தனை புகழ்ந்தாக்கா அவனுக்கு திருப்தி இருக்காது. எவனும் அந்த மாதிரி வெயிலானோ அவன் அபிநந்தனம் பண்ண மாட்டான் இந்த கிரகஸ்தன். அதன் மாதிரிதான் எந்திரமானும் தன்னுடைய பக்தால யாராவது வச்சுட்டா போகணும், பக்தால அபச்சாரப்பட்டு திருமாவை கைகூப்பினா திருமாவை திரும்பி பார்க்க மாட்டேனும், திரும்பி பார்க்க மாட்டேன் திருமாள். ஏன்னா பகவத் பகவத் பிரியன் நான், பாகவத பிரியன், பாகவதெல்லாம் இருக்க விசேஷம். அவ என்ன சொல்றாலும் அதோ நான் கேட்பேன். அவ்வளவு எனக்கு வேண்டியதான், அவதான் எனக்கு முக்கியம். அவளை காட்டுல எனக்கு வசந்தமா யாருமே கிடையாது அப்படிங்கிற இங்க வந்து சொல்றது, இங்க கீதையில சொல்ற திருமாள். அதனால ராஜாவாவது ஏதாவது கோபங்கோ ஏதாவது காமிக்கலாம், ஆனால் இந்த பகவான் இருக்காரே அவன் அது மாதிரி எதுவும் காமிக்க மாட்டான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வமான இது இருக்கு. இது நம்ம கிட்ட ஒரு பரிபூர்ண அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை வச்சிருந்தான் நம்ம ரசிக்கிறான். அதனால நம்ம தப்பு பண்ணா கூட அவன் நிகரம் கூட நமக்கு நல்லதையே கொடுக்கும். ஹிந்துஷன் நிகத்தையே ரேவ ஹிதத்தா எந்திரமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை என்ன சொல்றது. அதனால அவன் அப்படிப்பட்டவன், அதனால அவன்கிட்ட நம்ம தப்பு பண்ணா கூட பரம சுலபன். ஆரம்பத்துக்கு பிரபதன சுலபன் பேரு, அதுதான் பரம சுலபன். நம்ம பிரபத்தி பண்றதுக்கு பரம சுலபனாய் பிரம்மன் நடந்துடையிருக்கான். அதனால அவன் திருவடியில் நம்மளால ஆயாசமா ஆசிரியம் பெருமாள் திருவடி காலத்துல போய் முட்டிக்க முடியும். நம்ம பெரியவாள் நல்ல வழக்கம் சொல்லி கொடுத்துருக்கா, நித்தியப்படி ஆராதனம் பண்ணிருப்போம். ஆராதனம் பண்ணிச்சு என்னது கோயிலுக்கு பிரமாணம் தொடர முடியாது. நம்பாத்து ஸ்ரீ சாலக்கிராமூர்த்தி இருக்க அந்த சாலக்கிராமூர்த்தியை சேவிச்சா நமக்கு போகுது. அது இன்னும் சொல்ல போனாக்கா பெருமாளுடைய கோயில்ல அது பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விக்கிரகம். ஒரு நாள் ஆராதனை பண்ணாட்டா கூட அந்த பெருமாளுக்கு சாமித்தம் போயிடும், திருப்பி பிரதிஷ்ட பண்ணணும். ஆனால் நம்ம மாத்திர இருக்கிற சாலக்கிராம மூர்த்திகள் எல்லாம் ஸ்வயம் யுக்தங்கள், ஸ்வயம் யுக்தம். இந்த ஸ்வயம் யுக்தமான இந்த சாலக்கிராம மூர்த்திகளை தொடர்றதோ சேவிக்கிறதோ பிரவஞ்சனம் பண்றதோ அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறதோ எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சாதாரண ஆனந்தம் இல்ல, பரமானந்தமான மோட்சம் அதுபரியந்தம் உண்டு. அது ஒரு இந்த ஸ்லோகம் உண்டு, சாலக்கிராம தானம் பண்றதுன்றது. அது ஒரு சாலக்கிராமசிலாம் கண்ணாம் வித்யாம் பிரதிசாரதீம் தாவுபௌ புண்ணிய கர்மானோ நேத்தாரோ சூரிய மண்டலம் அப்படின்ட்டு இருக்கு. பெருமாளுடைய சாலக்கிராமத்தை யாருக்காவது தானம் பண்றோம், ஸ்ரீமூர்த்தி தானம்ன்றாரு. தானம் கொடுத்தவன் தானம் வாங்கின்றவன், ரெண்டு பேரும் சூரிய மண்டலத்தை புலந்துட்டு மோட்சத்துக்கு போறாளாம், விஷ்ணுலோகத்துக்கு. அது மாதிரி கன்னிகா தானம், கன்னிகா தானம்ன்றது அவ்வளவு விசேஷம் சொல்லுக்கணும்னு சொல்லும். கன்னிகா தானம், ஒரு கன்னிகை நான் தானம் பண்றேன், தானம் பண்ணாக்கா எவ்வளவு அது வாங்கிக்கிறவனுக்குமை கொடுத்தவனுக்கும் பெருமை அவனுக்கும் ரெண்டு பேரும் சூரியனோட சொல்லலாம். அந்த சொல்ற சந்தர்ப்பமே இருக்கு கன்னியாதானம் பண்றதுக்கு முன்னாடி. இந்த பொண்ணை கன்னியாதானம் மகாதானம் இத பண்றேன், எனக்கு மேல் தலைமுறை 10, கீழ் தலைமுறை 10, எனக்கு 21 தலைமுறை. நாம் பெத்த குழந்தைய கன்னிகாதானம் பண்றதுனால 21 தலைமுறை கரையறிவுதான் குழந்தை. இந்த குழந்தை ஒண்ணும் தெரியாதுன்னா பெத்த குழந்தைய கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறேன், அதை கொடுக்கறதுனால 21 தலைமுறை கரையறதுன்னா அந்த குழந்தைய தானம் பண்ணி எவ்வளவு புண்ணியம். சாலக்கிராமிச்சலாம் கன்யா, அதனால வாங்கிக்கிறவனும் சரி கொடுக்கறவனும் சரி அவ்வளவு புண்ணியமானவன். புலந்துட்டு போறான். அதே மாதிரி வித்யா, ஞானத்தை கொடுக்கிறவன். நீங்க எத்தனை மகான்கள்ட்ட நீங்க சேவிக்கிறீங்க, அத்தனை மகான்கள்ட்ட சேவிக்கிறதுனால நீங்க சேவிச்சதுனால அவ சொல்றதுனால நீங்க கேட்கறீங்க. இப்படி ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷ்ணுலோகத்துக்கு போற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது மாதிரி பிரதிந்தரஸ்வதி புஸ்தகம் புஸ்தகம் நம்ம படிக்கிறதுக்கு புத்தகம் கேட்கிறான், நாலு புத்தகம் வச்சுருக்கோம், ஆனால் புத்தராக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கூடாது. புத்தகம் அந்த புஸ்தகம் திரும்பி வராட்டாலும் ஆனா அதனால கிடைக்கிற பலன் இருக்கே அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால அதையும் குடும்பம். அதனால சரக்ராவசனாம் கன்யாம் வித்யாம் பிரதிசரஸ்வதியும் தவபோ புண்ணியகர்மானவ் தேத்தாரோ சூரிய மண்டலம் அப்படிங்கிறது. சூரிய மண்டலத்தை பிறந்து நிவாரண நாலு பேரும் போய் சேர்றான் மோட்சத்துக்கு. அதனால அந்த சரக்ராவத்தை ஆராதனை பண்றோம், அதன் திருவடியில விழுந்து நித்தியபடி பெருமாள் வேண்டும் கட்சி ஸ்ரீசத்வதர்ச்சன அமர்த்தியே எஜ்ஜாதம் புத்தி பூர்வகம் அபராத சதம் ஜாதம் அப்படின்னா வேண்டிக்கிறோம். நூறு நூறு அபராதங்கள் பண்றேன் தஸ்வம்சம் இதான் தேவை அப்படிங்கிறோம், எல்லாத்தையும் சமைச்சிடுவோம். முழுவது ஆராதனை பண்ணிச்சு அவன் அபராதமாவே பார்க்கலையா, எனக்கு ஆராதனை பண்ண முடியே அதுவே எனக்கு பாக்கியம் எனக்கு போக்கியம் இதுதான் எனக்கு உசந்ததா இருக்கு அப்படின்னு அவன் கொண்டாடுறானா. அதனால நம்ம நித்தியப்படி அதை பண்ணலாமே, நித்தியப்படி பெருமாள் திருவடி வாரத்துல போய் நம்ம வேண்டிக்கலாம், உடனே நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கிடைக்கும். பெருமாள் பரமகிருபையோடு அனுபவிப்பேன், பரமகிருபையோடு நமக்கு அனுபவிப்பேன். அதனால இதுதான் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலும் சொல்றாரு லோக திருஷ்டாந்தம். அது மாதிரி இந்த திருஷ்டாந்தம் என்னது அப்படின்ட்டு சேர்த்து சாய்க்கிறார் சுவாமி. அதனால என்ன அப்படின்னா இந்த பலப்பிரதத்துவம் ஒன்னு இருக்கு, அந்த பலப்பிரதத்துவம் எல்லா விதத்திலையும் எந்தரும் அவனுக்கு உண்டு. அது எப்படி உண்டு அப்படின்னா ஒரு பக்கம் சிக்ஷணம் ஒரு பக்கம் சிக்ஷணமே நமக்கு ரட்சணமா மாறுது. பெருமாள் தண்டனை கொடுத்தா கூட அது நமக்கு அனுகிரகமாகவே இருக்கும். அந்த அனுகிரகம்ன்றது சரியா சொல்லுவா பாருங்க, குட்டுப்பட்டாலும் மோதரக்கையாக குட்டு பண்ணணும். எம்பெருமான் கிட்டதான் நம்ம சிக்ஷணம் வாங்கிக்கிறோம், வேற தேவதைகள் இல்லை. அந்த வந்ததுனாக்க நமக்கு நாமே நல்லதை பண்ணிக்கிறோம், நல்லதை பண்ணிக்கிறோம். அதனால இந்த இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது இதுதான். ஒரு ராஜா அவனுடைய குமாரர்கள் ராஜகுமாரர்கள், ஒரு பிதா அவனுடைய புத்திரர்கள், அது மாதிரி எம்பெருமான் நாமம் மூணு பேர்த்தையும் பார்த்துக்குவாங்க. இதுல மூணு பேரும் அந்த பிதா அவனா ராஜா ராஜாவே இருக்கட்டும், அவனே சக்கரவர்த்தி எம்பெருமான் ரெண்டு பேருமே நல்ல தேவானவர் சக்திவந்தார் சக்தியை உடையவர்கள். சக்திவான்களா போயிட்டதுனால அவன் என்ன பண்ணுவா, இந்த ராஜா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவான். எம்பெருமானும் தன்னுடைய பிள்ளைகள் பிராயம் புத்திரப்பிராயமா இருக்கக்கூடிய இந்த தீவராசிகளுக்கு என்ன என்ன நல்லது வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவான், சிக்ஷிச்சால் அதுக்கு வேண்டியதையும் பண்ணிடுவான். அதே மாதிரி இன்னொன்னு ருச்சிதேவம் அறிஞ்சு அவ அனுகிரகிப்பான், யாருக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுவாவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சங்கரத்தி தொகுத்து சுவாமி வந்து அழகா இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ரொம்ப இது விசேஷமான ஸ்லோகம் இது. அதனால ஏன்னா இது திருஷ்டாந்த அஷ்டாந்திகத்தை வச்சு சொல்றதுனால இது விசேஷமானது. அதனால இது இப்ப பாருங்க ஸ்லோகத்தை சாம்ராஜாணுகம்பாத்துருச்சிதவிதாம்யபாஜோ வதான்யாத் ஸ்தானே விந்தந்தி புத்ராஹ நியதர்ஜுபிதா யந்த்ரிதாஸ்தம் தமர்த்தம் தத்ர ப்ராப்யம் ஸ்வதுயத் விஹதி விஹயதஹ தத்ர சாந்திஸ்ச யஸ்மாத் நேயம் யச்சா விசேஷாத் நமனமபியதா லோகம் அத்திர அபி தஸ்யா. இந்த லோகத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு அங்கேயும் கிடைக்கும். எப்படின்னு சம்ராஜா சம்ராட் பெரிய சக்கரவர்த்தி ஐஸ்வர்யம் கொட்டி கிடைக்கிறது அவங்கிட்ட, அவங்கிட்ட இருக்கிறது ராஜ்யமே கிடையாது அப்படி இருக்கும். சானுகம்பா அவனுக்கு அனுகம்பம் இருக்கு, அனுகம்ப தயா கருணை கருணையோட கூடியவனா இருக்கான். அவன் யாரு? பிதா. இந்த ராஜகுமார ஆளுக்கெல்லாம் அவன் தகப்பனாரா இருக்கான். அதனால வந்து இத பத்தும் இந்த சக்கரவர்த்திக்கு இதெல்லாம் இது இருக்கு. அவனுக்கு விசேஷம் சக்கரவர்த்திக்கு, ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, உச்சித விதக. எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான், எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான், எது எது சரியானது எது எது தவறானது அதையும் அவன் தெரிஞ்சிருந்தான். அப்படிப்பட்டவன். அது மட்டுமா, மதான்யாத்தன் வள்ளர், பெரிய வள்ளர், உதாரசீலனா இருக்கான். அவங்கிட்ட எத்தனை விசேஷங்கள் பாருங்கோ. மதான்யனா இருக்கான், உச்சித வித்து, எதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சின்றவன். தகப்பனாரா இருக்கான், கருணையோட கூடினவனா இருக்கான். அந்த மாதிரி பெரிய சக்கரவர்த்தி அவன் இருக்கான். அவன் அவ்வளவு தூரம் விசேஷமான யோகியதைகளோட கூடினவன். அவங்கிட்ட புத்திரர்கள், அந்த ராஜாவுடைய புத்திரர்கள், சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள். அவன் எப்படிப்பட்டவா? சாமியபாஜ. எல்லாம் சமமா தான் அவளுக்கு தகுது. அப்பா நிறைய சம்பாதிக்கிறார், நான் எனக்கு ரெண்டு பொண்ணு, நான் ரெண்டு பொண்ணுக்கு ஒரு ரூபா, சின்ன பொண்ணுக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் எனக்கு, இந்த கண்ணு வசதியா அந்த கண்ணு வசதியா, எனக்கு எல்லாம் வசதியா எனக்கு. அதனால சாமிய பாகம் எல்லாம் சாமிய சமமான பாகத்தை உடைவா எல்லாம். அப்படிப்பட்ட புத்திரார். அது மட்டும் இல்ல, நீயத்தை ருச்சி பிதா இருந்துட்டா. நியத்தம், ஒவ்வொருத்தருக்கும் நியதமான சில ருச்சிகள் இருக்கு. அவன் வாழ்க்கை வாங்கிச்ச, எனக்கு ஒண்ணும் ஆசை, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆசை, என் தம்பிக்கு ஒரு ஆசை, இப்படி ஒவ்வொருத்தருக்கு மாறி மாறி இருக்கோம். அதனால நியத்தை ருச்சி பிதா, அந்த பேதம் இதுதான பேதம், அந்த பேதத்தினால இருந்துருக்கா, அதனால தூண்டப்பட்டவர்கள். அப்படி இருக்கிறவன் தம் தம் தனக்கு எந்த எந்த வஸ்து பிடிக்குமோ, இது பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்குமோ அதே விந்தந்தி. அந்தந்த சுவாபிஷ்டம், தன் தன்னுடைய தன் தன் இச்சான ரூபமாக தனக்கு எது பிடிக்குமோ, சுவாபிஷ்டமான விஷயத்தை அவ சந்தோஷமா அடைஞ்சிடுறாவா. ஸ்தானே விந்தந்தி, அந்தந்த ஸ்தானத்துல அவ அடைஞ்சு கொண்டிருக்கிறான். அதனால ராஜாவுக்கு என்ன எடுத்து, ராஜா வந்து எல்லாராகிட்டையும் சாமியத்தையே அடையலாம். எல்லா புத்திராகிட்டையும் சாமியமா இருக்கான், சனம் சாமியபாத். சாமியபாத்ன்றதையும் ராஜா, சம்ராட், சாணுகம்பன், பிதா, உச்சிதவித்து, சாமியபாத். இவாளுக்கிட்டையும் இவாளுக்கும் சாமியமான பங்கு இருக்கு. ராஜா என்ன பண்றான், சாமியமான புத்தியை உடையதான் இருக்கான். அப்படி ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கிறோம். நம்ம முதல்ல புத்திராளுக்கு வந்து சொல்லிவிட்டேன், அதுவும் ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கும், அவளுக்கு சமமான பங்கு ஷேர் உண்டு. அந்த மாதிரி சாமிய பாகுன்றதுனால எம்பெருமானும் எல்லாத்தையும் சாமியமான புத்திய உடையவன். அவன் மதாஞ்சனா இருக்கான். அவன் என்ன பண்றான்னாக்கா, நெகத்தை வச்சுக்கிட்டார். இவன் அவளுக்கு இந்த இந்த விஷயத்திலேயே வாழ்க்கை இஷ்டம் இருக்கு. அவன் வாழ்க்கை என்னென்ன ஆசையோ அதுக்கு அனுகுணமாக அந்தந்த ஆசைய தானே விந்தந்தி அடைஞ்சிருதான். அப்போ அது கூட எப்படி, தத்ர பிராப்தியம் ஸ்வதோயது, அதாவது கிரகம், ஒருத்தருக்கு வீடு வேணும்ன்றோம், இன்னொரு வீடு வேண்டாம், எனக்கு நிலம் தான் வேணும்ன்றோம், இன்னொரு ரெண்டுமே வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும்ன்றோம், இன்னொருத்தர் நகைதான் வேணும்ன்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை, அதெல்லாம் அவனுக்கு சொத்து. அந்த சொத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் சுதா பிராப்தியம். இவனுக்கு அதெல்லாம் உரிமை உண்டு, உரிமை உண்டு. சுயார்த்தம் பிதார்த்தான் கிடையாது, இவனுக்கு உரிமை உண்டு, இவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அத அந்த அப்ப என்ன ஆகும், ஒரு பிதாவனுடைய ஆஜ்ஞை இருக்கு பாருங்கோ, அந்த ஆஜ்ஞத்தை ஆஜ்ஞைய உள்ளங்கனம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உல்லங்கனம் பண்ணிட்டு வந்தாக்கா மீறிட்டு வந்தாக்கா. அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரதிபந்தகம் தடை வந்துடும், தடை வந்துடும். சொல்ற ஸ்ருதிஸ்மதிர் மமை வாஜ்யா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மம துரோகி மத் பக்தோ தீன வைஷ்ணவா. விஷ்ணு தர்மத்திலும் சொல்றது ஸ்ருதி ஸ்மதி என்னோட ஆஜ்யா. இது இத வந்து மொத்த அதிக்கிரமிச்சு இதுக்கு இதை தாண்டி இதை சொல்லப்பட்டது தாண்டி விபரீதம் அவன் ஒட்டிச்சாக்கா. அவன் ஆஜ்யா சேதி மம துரோகி, என்னுடைய ஆஜ்ஞைய இது பண்ணிட்டான், மீறிட்டான். மம துரோகி அவன், மத் பக்தோபின வைஷ்ணவா, என் பக்தனா இருந்தா கூட வைஷ்ணவன் இல்லை. அந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட அவன் சாசனம் பண்ணி வச்சிருக்கான், இப்படி எப்படி இருக்கணும், இப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதை மீறி நம்ம பண்ணினோக்கா அவனுக்கு கோபம் வருது ராஜாவுக்கு. அப்ப என்ன பண்றான், அவன் தரமாட்டேன்னு சொல்றான். தத்த பிராப்தியம் சுவதோயத்து, சுவதா இவனுக்கு பிராப்தியம் தான். ஆனால் விகதி அதிகம் இருக்கு, என்ன விரோதம் இவன் பண்ற தப்பு. அதான் பிதா வந்து ராஜா சொன்ன ஆஜ்ஞையை அமீர்த்தாக்கா அப்ப அவனுக்கு கோபம் சொல்றது. அப்ப தரமா அடைய முடியாது. நான் வந்து சண்டை போட்டேன், நீ கொடுத்தா அவனு கேட்க முடியாது, நான் தர முடியாது, என் இஷ்டம் அப்படின்னு ராஜா சொல்லிடலாம். அந்த சமயத்துல தத்பிரசாந்த ஏதோ ஒரு காரணமா விகிதம் வந்தது. அந்த காரணம் என்ன, எதக, அதாவது அவருடைய ஆஜ்ஞைய மீறிட்டாரு. அதான் அவருடைய ஆஜ்ஞையை மீறிட்டதுனால தகப்பனா, அவருடைய ஆஜ்ஞையை மீறிட்டதுனால தகப்பனா நம்ம சொத்தை நம்ம பார்க்க மாட்டேன். அப்போ தத் பிரசாந்த அந்த ராஜாட்டும் வேணும் போய் அவன் திருவதியில் வேணும், எனக்கு க்ஷமிச்சிடும், நான் பண்ணது தப்பு, என் அனுகிரகி அப்படின்னு அவன் செய்யும். அப்ப சேர்த்தோம்னாக்க அப்ப என்ன ஆகும், தேயம் வச்சு அவிசேஷம், எது எது நமக்கு வரணுமோ தரப்படணுமோ அத்த அனாயசமா சொல்லுவேன். அல்லதுதான் சிக்ஷையும் பண்ணிடுவாரு, சிக்ஷையும் பண்ணிடுவாரு. நம்ம தப்பு பண்ணினோம், நம்ம அபராஷம் பிரார்த்திக்கல, அப்ப அந்த ராஜா சிக்ஷம் பண்ணிடுவாரு. அதே வந்து நல்லது, நம்ம போய் அவங்க கிட்ட அபராஷம் பிரார்த்திச்சு, மகாராஜே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்பாவா இருந்தாலும் நீ ராஜா, உங்களுடைய நியமனத்தெல்லாம் நான் மீறிட்டேன், அதனால எனக்கு க்ஷமிச்சுடு அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சோம்னாக்கா அவனை க்ஷமிச்சு நமக்கு தலைமை தந்துருமா. அந்த மாதிரிதான் சிவேஷ்ணவாள் பெருமாளுக்கு புத்திராளா இருக்கா. அப்போ இந்த பாகவதாரெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணி நினைச்சு போங்கோ, இத வரையும் லோகத்துல சொல்லிட்டோம், லோகத்துல சொல்லிட்டோம். அப்போ பாகவதாரி வந்து பண்ணினாக்க, பாகவதார் பண்ணாக்க அப்ப என்னோ சாஸ்திரோக்தமான நரக பிரபணாதிகள் எல்லாம் வந்துடும், நரகத்தை அறிஞ்சிருந்து அங்க போய் கஷ்டப்படுறதெல்லாம் வரும். ஆனால் பெருமாளையே நடக்கின்ற பரம பாகவதனா இருக்கான், எந்த தப்பும் பண்ணல, ஏதோ சின்ன சின்ன தப்பு சரணாகிதான் பண்ணிட்டாக்கா. அப்ப பெருமாள் என்ன சொல்றேதான், நாரி நகல் பாகவதாக யமகிழயம் கச்சந்தி, இந்த சிவேஷம் இருக்காளே அவன் யமங்கிட்ட போமாட்டான். உப்பந்தி இது வரும், கஞ்சா பவந்தி கா பவந்தி அப்படின்னு சொல்ல எடுத்திருக்க. இந்த மாதிரி ஒரு அந்த இந்து லகுர் தண்டக பிரபன்னசிய ராஜபுத்ரா பராதவத் அப்படின்னு அபராத பரிகாராஜ்யாரத்தை பாதுகாக்கிறார். லகு தண்டா அனவ பாகவதன் தப்பே பண்ணான், ஏதோ பண்ணக்கூட அவனுக்கு சின்ன தண்டனை, ஒரு கல்வி வாங்குமா போய் அப்படிங்கிற விஷயம் தகச்சு பேசார். அந்த மாதிரி பிரமாள் ஏதாவது சின்ன சின்ன தண்டனை கொடுக்கும். ஸ்ரீவைஷ்ணவனுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, பிரபண்ட கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எதுவுமே வேணான்னு ராஜபுத்திர அபராதவத்து அப்படிங்கிறாரு. ராஜபுத்திரன் அபராதம் பண்ணாக்க ராஜபுத்திரனை போய் கழுவெல்லாம் ஏத்த மாட்டான், சின்ன சின்ன தண்டனை கொடுப்பான். என்னன்னா ராஜா அவருடைய குமாரன் இல்லையா, அடுத்த பட்டத்துக்கு வரப்போறான், அதனால அவனை படுத்துக்கிறார். அந்த மாதிரிதான் பாகவதாலாம் வான் இளவரசன்ன்றார் சுவாமி தேசிகன். நம்ம எல்லாம் வான் இளவரசா இருக்கும், எம்பெருமான் ராஜாக்க நாம தான் இளவரசர்கள் போனது, அந்த மாதிரி நம்ம இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளை வந்து சிக்ஷிப்பேரா பெருமாள் சிக்ஷிப்ப, இதன் நவான தண்டம், சின்ன சின்ன சிக்ஷைகள். அந்த அது கூட எப்படி நம்ம தேவராட்சணம் பிரார்த்திச்சு, அல்லது ராயசித்த பிரபத்தி பண்ணிட்டாக்க நமக்கு எந்த கஷ்டமும் வராது. ராயசித்த பிரபத்தி பண்ணிட்டா அதை பண்ணாம விட்டோன்னு லகுர் தண்டம் உண்டு, அல்பமான சிக்ஷைகளை பெருமாள் முடிச்சு. அதனால என்ன இப்போ நம்ம பெருமாளிட்ட அனுகூலமாவே இருந்தோம்னாக்கா ஒரு ராஜா கிட்ட அனுகூலமா இருக்கிறவனுக்கு எப்படி நல்ல பலன் கிடைக்கும். அதுல ராஜபுத்திரன் ஒரு எப்பொழுதுமே அனுகூலமா இருக்கான், அவனுக்கு இளவரச பட்டம் யுவராஜ் மாமராஜ பட்டம் அபிஷேகம் பண்ணிடுவான், அந்த மாதிரி வசந்து அவன் போயிடுவான். அதே மீதி எல்லாம் தப்புன்னா அது அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும். அதே அவன் ராஜவன் பிரபன்னன் அதே அப்படி தப்பு பண்ணாலும் அபுத்தி பூர்வகமா பண்ணிட்டான்னாக்கா இது அபராத பரிகாரத்துல சுவாமி சேர்க்கிறார். அது மாதிரி இதெல்லாம் சொல்லுமே அறிய வச்சிருக்க, புத்தி பூர்வகமா பண்ணாக்க அவனுக்கு லகுவான தண்டனை உண்டு. அனுத அப்பா பிராயசித்தம் முகச்சத பிராயசித்த கரணாத்து அப்படின்னு நாடு சொல்லிருக்கேன் சுவாமி. அனுதாப்பா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், முதல் நிலை. அதுக்கப்புறம் உபரமா ஐயோ இந்த தப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்னு பண்ணாம இருக்கிறது. மூணாவது பிராயசித்தோன் முகச்சதா நான் பிராயசித்தம் பண்ண போறேன் அப்படின்னு உற்சாகமா பிராயசித்தான் இறங்குறது. அதுக்கப்புறம் பிராயசித்த கரணா பிராயசித்தையும் அனுப்பி சொல்றான். இந்த நாலு மணிக்கோன்னாக்கா பெருமாள் பரிபூர்ணமா அனுபவிச்சிருந்தான். இதனால் சங்கத்திரத்துல அழகா சாத்திருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க எல்லாம் சேர்த்துதான். அதுல இதான் சுவாரஸ்யம், அவன் அப்படி பண்ணல பிராயசித்தம் பண்ணலைன்னாக்க நகுர் தண்ட லகுவான தண்டை தண்டனை கொடுக்குறேன். இதெல்லாம் புத்திபூர்வ பிராரத்தில் அபுத்திபூர்வமான பிராமாணிகமா இருந்ததுன்னாக்கா தானாக போயிடும். இதையும் சுவாமி சாச்சிருக்கிறது. அதனால நாம எல்லாம் பிரபன்னாள் நம்ம எல்லாம் அபராதம் பண்ணிருந்தா கூட அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தண்டனை இருக்கு பாருங்க, அது அத்தியம் அல்பம் இல்ல, அத்தியம் ரொம்ப குறைவாத்தான் இருக்கும் அது. அதனால எம்பெருமான் சகல வளப்பிரதன், அவன் பரம காருணிகன், ஏன்னா அவன் பகவான் ஆச்சு. அதனால விஸ்வாசமா இருக்கணும் நாமும், அப்படி விஸ்வாசமா இருக்கட்டோம்னாக்க பிரம்மத்தையே நம்ம அனுஷ்டிப்போம். ஏன்னா போன ஸ்லோகத்துல சொன்னோம், ஐயோ அவன் சாட்சி நிர்குணன் சேவலோ நிர்குணத்தே, அந்த மாதிரி பத்மபத்ர சதானாம் ஸ்லோகம் சொல்லி பத்மபத்ர சதயனாபி நக்ஷமாமி வசுந்தரே, நான் வந்து நூறு பத்தம் முடித்த வச்சுன்னு ஆராய்ச்சாலும் அவனை நான் க்ஷமிக்க மாட்டேன், ராயசபத்தம் பண்ணால விடமாட்டேன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் யாரை பத்தி, அப்பிரம்மணத்து. ஒரு பிரம்மரிக்கா இருந்தான்னாக்கா அவன் தவறு பண்ணாலும் பிரபன்னா இருக்கிறதுனால அவன் பிராயசத்தை அனுப்பிச்சுட்டான்னாக்கா அவன் அனுகிரகிச்சுட்டு இருக்கிறது. அதனால பிரம்மத்தையே பண்ணிடணும், உபாயத்தை அனுப்பிச்சுடணும். அது குழந்தையா இருக்கிறதே அனுப்பிச்சுடுங்கோ, அது ரொம்ப விசேஷம். இல்ல நான் அங்க போறேன் இங்க போறேன் அதை சாப்பிடணும் எதை பத்தியும் சாப்பிடுறதும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னாக்கா நித்தியப்படி நம்ம திருமாவட்ட கையை கூப்பிட்டே இருந்தோம், நிதந்தா ஸ்தோத்திரத்துல வரும் நம இத்தியேவாதினாம் நம இத்தியேவாதினாம் நமஹா நமஹா நமஹா அப்படின்னா வெங்கடங்கள் மேன்மேலும் ஒற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்ல வெங்கட துறைவார்க்கு நமவின் நலாங்கடமை அது சுமந்தார்களுக்கு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். மனமேல் மேல்மேல் மனமேல் முற்றவும் வெங்கடங்கள் பின்னாடி பண்ற பாபம் எல்லாம் திருப்பாவர் சொல்ற பாருங்க, போயப்படையும் புகுதருவான் என்ற தீயினில் தூசாகும் செப்பு. அந்த மாதிரி எல்லாத்தையும் நாம பிரம்மாவுடைய பரம கருணையினா போயிட்டதுனால இந்த உபாயத்தை அனுப்பிச்சுக்கணும். நமகான் நமகான் நாளை போகணும். நாராயணா நாயுதோ அகலியனாலும் சாப்பிடுவான். எங்கேயோ நீங்க உள்ள போறீங்கோ, இங்க இருந்து எங்கேயோ போறீங்கோ, 16 மணி நேரம் 24 மணி நேரம் போனோன்றா அவருக்கு தெரியாது. இப்படி போனோம்னாக்கா சாப்பிடாம போக முடியுமா? எதையோ பண்ணி அனுப்பிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா பண்றதுனால நமக்கு ஒன்றும் குறை வந்துடாது, நமக்கு எந்த குறையும் வந்துடாது. அதனால ஏதோ பண்ணினாலும் அகதியினாலும் பண்றோம். அதனால திருமால வாழ்த்துச்சுக்கோங்களோ, திருமால திருவடி வார்த்தை வந்துடும். அதனால உபாயத்தை சீக்கிரம் அனுப்பிச்சுக்கோங்களோ, அது பிரம்மத்தையோ சரணாகதியோ ஏதோ ஒண்ணு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னாக்கா மோட்சம் கிடைச்சிடும். அதனால ஒரு ராஜா அவன் புத்திரர்கள், அவனுடைய சைனிகர்கள், அவனுடைய பிரஜைகள், அதே மாதிரி எந்திரமான் நாமனும் அப்புறம் எடுத்து பார்த்து பாருங்க, பாரு எந்த விரோதமும் கிடையாது, எல்லாம் நமக்கு அனுகூலமாகவே எந்திரமான். அதனால சிக்ஷையும் உண்டு, அனுகிரகமும் உண்டு, நிகிரகமும் உண்டு. நிகிரகம் தான் சிக்ஷை, அது எல்லாமே நம்ம அனுகிரகமாகவே மாறும். ராஜபுத்திர அபராதம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் பெருமாள் சிருஷ்டித்தாலும் அத்தியற்பமான தண்டனையை கொடுத்து நம்மளை அனுகிரகிச்சுடுவான். அதனால இந்த மாதிரி உபாயத்தை நம்ம சீக்கிரம் அனுப்பிக்கிறதுன்றது நம்ம சுரூபம். அதனாலதான் இப்படிப்பட்ட படப்பிரதத்துவத்தை இந்த அதிகாரத்தை நிரூபிக்கல. எப்படி நிரூபிக்கிறதுனால அதுக்கு மூல காரணம் என்ன? அடுத்த பாதத்துல இது ஆரம்பிக்க போற பிரம்ம வித்தியைகள், பிரம்ம வித்தியை விசாரம் பண்ண போற, என்னென்ன பிரம்ம வித்தியை எப்படி எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்ல போறதான் இருக்கட்டும். அதனால நம்ம இத மாதிரி இருக்கணும். இந்த பிரம்ம வித்தியைகள் அனுப்பிக்கிறதுக்கு நமக்கு தூண்டுகோலா இருக்கிறது இந்த பலாதிகாரம், எம்பெருமான் பலப்பிரதம் சொல்றது. அதனால இதை அனுப்பிச்சே ஆகணும்னாக்க படப்பிரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். படப்பிரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சௌலபியம் காரண்யம் இதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டா வந்து போராது, அவனுடைய பரத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு இதுக்கு முதல் அதிகரணம் பராதிகரணம் இருந்தது. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேட்டிகையா இருந்து நம்மளை அனுகிரகிச்சதுக்கோசமே யாச சூத்திரக்காரர் ரெண்டு அதிகம் அத்தனை அதிகாரம் அப்படிதான். அது இந்த ரெண்டு அதிகாரம் ரொம்ப விசேஷம். பரத்துவ காஷ்ட அந்த மாதிரி சௌரத்திய காஷ்ட இது ரெண்டுத்தையும் அனுகிரகிக்கிறார். ஆகவே இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் பிரபன்னாளா இருக்கும், தப்பு பண்ண மாட்டோம். ஆனாலும் நம்ம அறியாமலோ அறிஞ்சோ ஏன்னா இந்த பிரதிநிதி சம்பந்தம், அதனால பண்ணுவோம். பண்ணினாலும் நிச்சயப்படி பெருமாள் ஆராதனம் பண்றீங்கோ, ஆராதனம் பண்ணச்ச பத்திரிகையோட சேர்ந்து பண்ண போறீங்கோ, அவ இருக்காளோ இல்லையோ, அவ பக்கத்துல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆராதனம் பண்ற சமயத்துல அவளையும் மனசிந்து அவளுக்கோசரம் பண்றேன். அவளும் சேவைக்கு போறா. நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாருக்கோசம் தானே மாமதி இன்ஜினிகளும் சேதனா சேதனும் பண்றோம். அதனால சுதையும் தெரிய உபகரணம் வளர்ந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த எண்ணத்துல ஆராதனம் பண்ணி எல்லாரும் எந்த கஷ்டத்தையும் அறப்படாமல் நிம்மதியா இந்த வாழ்நாள் யார் ஏதோ தேக அவசானையை வாழ்ந்துட்டு அது பரியந்தம் அவன் இங்கே இருக்க அவசப்படலாம். என்ன இங்க பெருமாள் சேவிக்கணும், இங்க இருக்கிற பகவதாலத்தை நம்ம அனுகிரகம் வாங்கிக்கணும், சுசுரூஷம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த லீலா பகுதியில இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு பகவத் சங்கல்பத்தினால பெருமாள் திருவள்ள பத்திக்கிறச்சு அப்ப போக பார்க்கலாம். அதனால நம்ம உபாயம் ஒட்டிக்கிறதுக்கு இந்த பலப்பிரதத்துவம் முக்கியம். அதை சாய்க்கிறதுக்கோசரம் இந்த சோகத்தை படிக்கிறார், இந்த அதிகாரத்தை படிக்கிறார். இப்ப பாருங்க, சந்திராஜஸ்ரானுகம் பிதுருஜித விதான் சாமிய பாஜோ வதான்யாது தாயிந்தம் விபுத்ரா நியத்தரிசிதாயந்திரிகாஸ்தம்தமர்த்தம் தத்ரப்யம் ஸ்வதோயத் விஹதிரிகயதா தத்ரதாந்திஸ்தயஸ்மாத் தேயம் யச்சாவிசேஷாஃ யமனமபியதாம் லோகமத்ரஹ அபிபத்யாஃ.